రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి త్రణాయమేనే అస్మద్గురోర్భగవతోశ్చ దైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువ తయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులవతేర్ వకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రియుగళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరశ్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాసాన్ భక్తాంఘ్రిరేణుపరకాలయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదంశీ షఠకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడిదినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువినియవన్పొరుణలెండ్రుం அருமறைகளந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாது ரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று எய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீராறு சடகோ பன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோலை மதுளரங்கர் வன்புகழ் மேலாண்ட தமிழ்மறைகளாயிரமும் ஈந்த முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயர்நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோ ஞாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம்சே திராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச க்ளுத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சீர சூர்யுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம்மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் சதாரி நாமானமஹம் ப்ரபத்யே. எம்பிரானுடைய பலவிதமான கல்யாண குணங்களை திருவாய்மொழியிலே அனுபவித்துக் கொண்டு வருகிறார். அதிலே என்றைக்கும் என்னை உய்யக்கொண்டு என்று இருக்கக்கூடிய இந்த திருவாய் மொழியிலே ஒரு ஆச்சரியமான கல்யாண குணம். தன்னை பற்றிய ஸ்தோத்திரத்தில் பக்தர்களை எம்பெருமான் மூட்டுபவன், தன்னை பற்றி ஸ்தோத்திரம் செய்ய பண்ணுபவன் அப்படிங்கிற ஒரு குணம். இந்த குணத்தை நான் எப்படியெல்லாம் சொல்வேனோ என்பதாக ஆழ்வார் இங்கே சொல்லுகிறார். என்ன கேட்டா, என்னை தன்னாக்கி அப்படின்னு இதுல அடிக்கடி சொல்ற, என்னை தன்னாக்கி அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, நான் அப்படிங்கிறவன் ரொம்ப நீச்சனானவன், தான் அப்படின்னு சொல்ற பகவானானவன் ரொம்ப உயர்ந்தவன், அப்படிப்பட்ட பகவானை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு அவனுக்கு சமமாக இருக்கக்கூடிய நித்திய சூரிகளாலதான் முடியும், நானும் அத்தியந்த நீச்சனா இருக்கேன், ஆனால் என்னையும் தன்னாக்கினா தனக்கு சமமாக தோஷம் இல்லாதவனாக்கி என்னையும் பாட வைக்கிறான் அப்படின்னு சொல்றார். அதனால ஆழ்வார் சொல்லுவதை வைத்து பார்க்கும்போது எம்பெருமானுடைய பிற குணங்களை எல்லாம் நாம் அனுபவிப்பதை விட இதை ரொம்ப விசேஷமா அனுபவிக்கிறோம். நம்மையும் கொண்டு கைங்கரியத்தில ஈடுபடுத்தி அந்த கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு. எந்த கைங்கரியமானாகட்டும், ஏதோ ஒரு கைங்கரம், அந்த கைங்கரியத்துக்கான யோகியதை நமக்கு இல்லைங்கிறது நல்லா தெரியும் நமக்கு. ஆனாலும் நம்மையும் அந்த கைங்கரியத்தை பண்ண வைத்தான் பண்ண, ஏன்னா இத்தனை ஜென்மம் இதெல்லாம் எதுவும் பண்ணல, இந்த கைங்கரியத்தை பண்ண வைத்து அதை தான் ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய ஒரு உத்தமமான குணம். இங்கே ஆழ்வார் விசேஷமாக ஈடுபடுவது தன்னை கொண்டு திருவாய்மொழி பாட வைத்தான் அப்படிங்கிற எம்பெருமானுடைய உத்தமமான குணத்திலே அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ என்னை தன்னாக்கி பாட வைத்தான், அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய இந்த ஒரு குணம் இருக்கும் இல்லையோ, இதை நான் பலவிதமாக நான் பாடுவேன். அதை ஏழாவது பாசுரத்திலே செய்யும்போது என்னால் சிந்தித்து ஆறுவனோ அப்படின்னு, இப்படிப்பட்ட எம்பெருமானை நான் எப்படி மறப்பேன், இப்படிப்பட்ட எம்பெருமானை நான் சிந்தித்து சிந்தித்து பலவிதமாக அனுபவித்தாலும் நாம் ஆறுவனோ, நான் ஆறி இருப்பேனோ அப்படிங்கிற. இங்க எப்படி வாய்முதல் அப்பனை என்று மறப்பனோ அப்படின்னு சொன்னார் இல்லையா, இன்றைய என் சோதியை என் சொல்லி நிற்பனும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அது மாதிரி அவன் அவனுடைய இந்த ஒரு குணத்தையே என்னால ஸ்தோத்திரம் பண்ண முடியாதே என்பதாக அர்த்தம். இப்போ அதுல எட்டாவது பாசுரம் பார்க்க போறோம். ஆர்வனோ ஆழி அங்கை எம்பிரான் புகழ் பார்விண்ணீர் முற்றும் கலந்து பருகிலும் ஏர்விலா என்னை தன்னாக்கி என்னால் தன்னை சீர் பெற இன்கவி சொன்ன திறத்துக்கே அப்படின். அதாவது எம்பெருமானவன் ஆழி அங்கை எம்பீரான், திருவாழியை தன்னுடைய அற்புதமான கையிலே தரித்து கொண்டு திருவாழியினாலே அந்த திருக்கைக்கு அழகு, அந்த திருக்கையினாலே திருவாழிக்கு அழகு என்று சொல்லும்படியாக அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய புகழ், அது என்ன புகழ் அப்படின்னா, ஏர்விலா என்னை தன்னாக்கி, என்னை கூட தன்னாக்கி கொண்டான், ஒரு யோக்கியதையும் இல்லாத என்னை தனக்கு சமமாக ஆக்கி கொண்டு என்னை கொண்டு தான் கவி பாடினான். அது மட்டுமல்லாமல் அதனாலே ஒரு சீர் பெற்றான், ஏதோ நான் கவி பாடினாதான் அவனுக்கு இந்த சீர் கிடைக்கும், இல்லாவிட்டால் இந்த சிறப்பு கிடைக்காது என்ற மாதிரி ஏதோ தனக்கு ஒரு சிறப்பு வரப்போகிற மாதிரியாக என்னை கொண்டு கவி பாட வைத்தான். அந்த இந்த புகழை நான் எத்தனை நாள் அனுபவித்தாலும் நான் ஆறி இருப்பேனோ, எத்தனை நாள்ல எத்தனை விதமாக, அதாவது பார் விண் நீர் முற்றும் கலந்து பருகிலும் அப்படி இந்த லோகத்துல இருக்கிறது, அப்புறம் சீவை குண்டத்துல விண்ணுனா ஆகாசத்துல இருக்கிறது, இங்க சீவை குண்டம் அர்த்தம் பண்றேன், அதுக்கப்புறம் நீர்ல இருக்கக்கூடிய ஜந்துக்கள், இந்த ஜந்துக்களுடைய எல்லா உபகரணங்களுக்குள் வாக்கு முதலானதெல்லாம், நான் என்னுடைய வாக்கால பேசுறேன் மாத்திரம் இல்ல, இது எல்லாத்தினுடைய வாக்கும் சேர்த்து வச்சு எனக்கே கிடைச்சு நான் அந்த வாக்கு முதலான இந்த உபகரணங்களை வைத்து எம்பெருமானை பாடினாலும் எனக்கு போராது, அப்பயானும் நான் ஆறி இருக்க மாட்டேன். என்ன அப்படிப்பட்ட கல்யாண குணம், ஏதோ ஒரு நாக்கால பாட்டு பாடிட்டு இருக்கேன், ஒரு நாக்கு இல்ல பத்து நாக்கு இல்ல, மொத்தம் இந்த லோகத்துல இருக்க மொத்த பேருடைய நாக்கம் எனக்கு வந்து அதால பாடினாலும் என்னால் ஆறி இருக்க முடியாது என்ற அர்த்தம். ஆர்வனோ வந்து ஏர்விலா என்னை தன்னாக்கி என்னால் தன்னை சீர் பெற இன்கவி சொன்ன திறத்துக்கே அப்படின்னு, ஏர்வு இல்லாதவன்னா யோக்கியதை இல்லாதவன், ஒரு கவி பாடணும்னா அதுவும் எம்பெருமானை குறிச்சு கவி பாடணும்னா தோஷம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் ஞானம் முதலானதெல்லாம் வேல்மொழியோ சக்தியர் நைபுண்யம் அபியாசா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல ஒரு கவி பாடணும்னா என்னென்ன தேவை அப்படின்லாம் எடுத்து வச்சிருக்கான். சக்தின்னு ஒண்ணு, நைபுண்யம்னு ஒண்ணு, அபியாசம்னா பிராக்டிஸ்னு ஒண்ணு, இதெல்லாம் இருந்தாதான் காவியம் பண்ண வரும். இடம் வெறுமையான திடீர்னு ஸ்லோகம் பண்றேன் வராது, இதெல்லாம் இருந்தாதான் நல்ல கவியா இருக்கும், நல்ல கவிதையா இருக்கும். மட்டும் இல்லாமல் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கான ஒரு யோக்கியதை அப்படின்னு ஒண்ணு, யார் வேணா யார் ஸ்தோத்திரம் பண்ணலாம் இருக்கக்கூடாது, அந்த ஒரு யோக்கியதையும் இல்லாத என்னை தன்னாக்கி, நான் தனக்கு சமமாக ஆக்கி என்னால் தன்னை சீர் பெற, சீர் பெற தான் அழகான வார்த்தை, தான் ஒரு சிறப்பு பெறுவதற்காக அப்படின்னு, அதான் நான் கவி பாடினால்தான் அவனுக்கு சிறப்பு அப்படின்னு நினைக்கிறானாம், என்னை கொண்டு தான் உளநாம்படி கவி பாடின இக்குணத்தைன்னு சுருக்கமா சொல்ற, ஏதோ நான் கவி பாடினாதான் அவன் உளன், இல்லாட்டா அவனுக்கு ஏதோ பெரிய நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு என்னை கொண்டு கவி பாடினான் அப்படின்னு. சாக்ஷா சுவாமி சொல்ற, சத சகல கல்யாண குண நிதியானவன் நான் கவி பாடினால் தனக்கு கல்யாண குணங்கள் உண்டாயிற்றாக நினைத்திருக்கிறான் என்று கருத்து. சகல கல்யாண குணங்களும் உடையவன், ஆனால் நான் கவி பாடினாதான் அவனுக்கு இந்த கல்யாண குணங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான் போல இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரியாக சீர் பெற இன் கவி சொன்ன திறத்துக்கே, அவ என்னை கொண்டு இந்த மதுரமான கவிகள் எல்லாம் சொன்னானே, அந்த சொன்ன திறம் இருக்கும் இல்லையோ, சொன்ன விதம், அந்த விதத்துக்கு நான் என்ன பண்ணணும் கேட்டானா, அவனுடைய புகழை பாடணும். எப்படின்னு கேட்டா, ஆழியங்கை எம்பீரான் புகழ் அப்படின்னு திருவாழியாலே அழகான கையை உடைய எம்பீரான், என்னுடைய எனக்கு உபகாரகன் அர்த்தம். அதான் நான் கவி பாடுவதற்காக எம்பெருமான் என்ன பண்றான், தான் சங்க சக்கரத்தோடு கூட முன்னாடி வந்து நின்று தன்னுடைய சௌந்தரியத்தை காட்டி இதை பாடு அப்படிங்கிறான். என்ன கவி பாடுறவாளுக்கும் ஒரு விஷயம் வேணும் இல்லையா, விஷயம் இருந்தா தானே பாட முடியும். என்ன விஷயத்தை பாடுவீர்கள் அப்படின்னா, பல பேர் விஷயம் இல்லாம தவிக்கிறான். என்ன விஷயத்தை பாடுறது, கவித்துவம் இருந்தா கூட விஷயம் என்ன பாடுறது அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவ கவிகளுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்துல எத்தனையோ விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எம்பெருமானே பண்றா, தானே முன்னாடி வந்து நிக்கிறான், இந்த அழகை பாடு அப்படிங்கிறான். இந்த மாதிரி ஆழியங்கை திருவாழியே இருக்கக்கூடிய அற்புதமான கையை உடையவன் எம்பிரான், எனக்கு உபகாரகன், அதான் நான் கவி பாடுவதற்கு எனக்கு பெரிய உபகாரம் பண்ணியிருக்கான். ஏன்னா இப்படிப்பட்ட ரூபத்தோடு வந்து நிற்கிறபடினால அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய புகழை நான் பார் விண் நீர் முற்றும் கலந்து பருகினும், இந்த பூமி அதுக்கப்புறம் ஆகாசம் அதுக்கப்புறம் நீர்னா ஜலம், இது முற்றும் கலந்துனா இதுல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுடைய வாக்கு முதலானதெல்லாம் எனக்கு அப்படியே மொத்தமா கிடைஞ்சு எல்லாத்தாலையும் நான் அப்படியே கலந்து பருகினாலும் ஆர்வனோ ஆறியிருப்பனோ அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல விண் அப்படிங்கிறதுக்கு ஆகாசம்னு பொதுவா அர்த்தம், ஆனா ஆகாசத்துல பெருசா தேவர்கள்னு அர்த்தம் வரலாம். ஆனா இந்த உலகம் சொல்லி அதனால எல்லாத்தையும் எடுத்துக்கணும். விண்ணுனா சீவை குண்டம்னு அர்த்தம் சாதிச்சிருக்க. அதாவது இந்த லோகத்துல இருக்கிறவர்கள் மாத்திரம் இல்லாமல் சீவைகுண்ட லோகத்துல இருக்க நித்திய சூரியனுடைய வாகாதி உபகரணங்களும் எனக்கு கிடைச்சா கூட நான் அத்தனையாலும் சேர்த்து பாட்டினா கூட நான் ஆறமாட்டேன் அப்படின்னு அர்த்தம். இப்படிலான அதான் சொல்ற, இந்த அண்டாந்தர்வர்த்திகளான அசங்கேய ஆத்மாக்களுடைய வாகாத்தி உபகரணங்களையும் அயர் வரும் அமரர்களுடைய வாகாத்தி உபகரணங்களையும் கொண்டு அனுபவித்தால்தான் ஆர்வனோ என்கிறார். அப்படியெல்லாம் எம்பெருமாண்டி இந்த ஒரு குணத்தை அனுபவித்தால்தான் நான் ஆறி இருப்பனோ அப்படின்னு, நான் பருகிலும் அப்படின்ற கொள்ளோ இதுக்கு அனுபவித்தால் அப்படிங்கிற, நான் முற்றும் கலந்து பார்விண்ணீர் முற்றும் கலந்து இவை எல்லாவற்றையும் கூட்டி கொண்டு இவற்றினுடைய வாகாத்தி உபகரணங்கள் எல்லாத்தையும் கொண்டு பருகினாலும் அனுபவித்தாலும் பருகிலும் ஆர்வனோ எனக்கு ஒரு திருப்தி வருமோ அப்படின்னா, அதனால இந்த ஒரு வாக்கினால பேசுறது மாத்திரம் இல்ல, எல்லாம் சேர்ந்து பேசினாலும் எனக்கு திருப்தி கிடையாது அப்படின்னு. எப்படியானால் சுவாமி தேசிகன் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, அனுதினம் அனிமேஷைர் லோச்சனைர் நிர்விசேயம் துரக விஹகராஜ சந்த நாந்தோலிகாதிஷு அதிகம் அதிகமன்யாம் ஆத்மசோபாம் ததானம் அனவதிக விபூதிம் ஹஸ்தி சைலேஸ்வரத்வாம் அனுதினம் அனிமேஷைர் லோச்சனேர் நிர்விசேயம். உன்னை நான் சேவிக்கும் போது ரெண்டு கண்கள் போராது, நிறைய கண்கள் வேணும் அப்படிங்கிற, தினமும் சேவிக்கணும். வரதராஜ பெருமானுடைய பிரம்மோற்சவ சேவை வாகனத்துல வரும்போது நித்தியம் சேவிக்கணும், சேவிக்கும் போது இந்த ரெண்டு கண்ணு எனக்கு போறல, எனக்கு இன்னும் நிறைய பேர் யார் யாருடைய கண்கள் இருக்கும் மொத்தம் எனக்கு வரணும், உடம்பு முழுக்க கண்ணா இருக்கணும், நான் அப்படி ஒன்னு சேவிச்சாலும் எனக்கு திருப்தி வராது, நான் அப்படிலாம் சேவிப்பனா அப்படிங்கிற. அந்த மாதிரியாக நமக்கு ஏதோ எம்பெருமானை அனுபவிக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு கொஞ்சம் உபகரணம் இது போராது, எல்லா உபகரணமும் இருந்தாலுமே எனக்கு போராது, எம்பெருமாண்டே இந்த ஒரு குணத்தை அனுபவிப்பதற்கு என்று தாற்பயம். அடுத்த பாசுரம், திறத்துக்கே துப்பரவாம் திருமாலின் சேர் இறப்பெதிரு காலம் பருகிலும் ஆர்வனோ மரப்பிலா என்னை தன் ஆக்கி என்னால் தன்னை உறப்பல இன்கவி சொன்ன உதவிக்கே. இந்த எம்பெருமான் என்னை கொண்டு கவி பாடினான் அப்படின்னு அவன் செய்த இந்த உதவிக்கு நான் எத்தனை காலம்தான் எம்பெருமானுடைய இந்த குணத்தை அனுபவித்தாலும் ஆறியிருப்பனோ அப்படின்னு அர்த்தம். போன பாசுரத்துல சொன்ன அதே விஷயம்தான், அங்கே எத்தனை உபகரணங்கள்னாலும் அனுபவித்தாலும் ஆறியிருக்க முடியுமோன்னு, இங்க எத்தனை காலம் அனுபவித்தாலும் ஆறியிருக்க முடியுமோ அப்படிங்கிறது இங்க விஷயம். அதனால எத்தனை உபகரணமோ அத்தனை உபகரணங்களும் இவருக்கு கிடைச்சிருத்துன்னு வச்சுக்கோங்க, அப்படி கிடைச்சாலும் காலம் போறாது, ஏன்னா எத்தனை காலம் அனுபவிச்சாலும் தீராது, அதனால சகல காலமும் அனுபவிக்க வேண்டாமோ என்பதாக அர்த்தம். இங்க தன்னை பற்றி சொல்லும் போது போன பாசுரத்திலே ஏர்விழா என்னை தன்னாக்கின்னு, ஒவ்வொரு பாசுரத்திலும் தன்னை பற்றி சொல்லும் போது நீச்சமா சொல்லிட்டு என்னை தன்னாக்கின்னு சொல்ற, இங்க மரப்பிலா என்னை தன்னாக்கி என்னால் தன்னை உறப்பல இன்கவி சொன்ன உதவிக்கே அப்படின்னு. மறப்பிலா என்னை அப்படின்னா பொதுவா மறப்பு இல்லாதவன், எம்பெருமானையே நினைத்துக் கொண்டிருப்பவன், மறக்காதவன் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். இப்போ அது ஒரு குணம் தானே, எம்பெருமானை மறக்காமல் ஆழ்வார் வச்சுன்னு இருக்கார் அப்படின்னா குணம் தானே. ஆனா இந்த இடத்துல தோஷம் சொல்லணும். அதாவது தன்னை பற்றி சொல்லிக்கும் பொழுது ஆழ்வார் வந்து தன்னுடைய தோஷத்தை சொல்லி சொல்லிக்கிறார். அப்படிப்பட்ட என்னை தன்னாக்கி அப்படின்னா தோஷம் இல்லாத தனக்கு சமமாக்கி அப்படின்னு இப்படிதான் சொல்லிட்டு வர்றார். அப்படியே ஒப்பிலா தீவினையேனை உய்ய கொண்ட ஏர்விலா என்னை தன்னாக்கி என்னால் தன்னை அப்படிதான் ஒப்பிலா தீவினையேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி நாலாம் பாசனம் அதுக்கு முன் பாசனங்கள்லாம் பார்த்தோம்னா வந்து ரொம்ப ரொம்ப நீசனா இருக்கக்கூடியவன் அப்படின்லாம் சொல்றாரு. அப்படிச்ச நான் எம்பெருமானை மறக்கவே மறக்காதவன் அப்படிப்பட்ட என்னை அப்படின்னு சொன்னான்னா இது குணமா தான் ஆகும், தோஷமா எப்படி ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு பிள்ளான் சாதிக்கிறார், அஜ்ஞானத்துக்கும் கூட ஆசிரியம் அல்லாமையாலே அச்சித் கல்பனாயிருந்த என்னை அப்படின்னு விட்டார். மறப்பிலா அப்படின்னா மறப்புக்கு பிரசக்தியே இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். நீ மறந்துட்டியா அப்படின்னா முதல்ல நினைச்சாதான மறக்கிறதுக்கு, ஆனா அது பிரசக்தியே இல்லை. எனக்கு மறப்புங்கிறதே என்கிட்ட கேள்வியே கூடாது. நீ ஞாபகம் வச்சுருக்கியா மறந்துட்டியான்னு கேட்க முடியாது. ஏன்னா அச்சித் கல்பன் அச்சேதன மாதிரி இருக்கேன். அதாவது என்ன கேட்டா ஒரு வேடிக்கையா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு நான் திருவாய்மொழியெல்லாம் படிச்சு நீ மறந்துட்டியா அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்தட்ட கேட்ட, இல்ல மறக்கல அப்படின்னா. உன்னே பக்கத்துல இருக்கிற பார்த்து கேட்ட, நீ மறந்துட்டங்களா அப்படின்னு கேட்டார். இல்ல நான் மறக்கல அப்படின்னா. என்ன ஏன் மறக்கலன்னு சொல்றியே, இப்போ உனக்கு திருவாமிடி தெரியுமா போனா தெரியாது அப்படின்னா பின்ன மறக்கலன்னு சொன்னியே அப்படின்னா படிச்சாதானே மறக்கிறதுக்கு. நான் திருவாமிடி சந்தையே சொல்லிக்கல, சொன்னாதானே நான் மறக்க முடியும். நான் சந்தையே சொல்லிக்காம உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும். அந்த மாதிரி மறப்புங்கிறது எப்ப வரும் கேட்டானா அதுக்கு முன்னாடி ஞானம்னு ஒண்ணு இருந்தால் அதுக்கப்புறம் மறப்பு அப்படின்னு ஒண்ணு வரும். ஞானம்னே ஒண்ணு இல்லைன்னா அப்போ மறப்புங்கிறதுக்கே பிரசக்தியே கிடையாது. அப்போ மறப்பிலா அப்படின்னா அடியோட ஞானமே இல்லாதபடினால மறப்பு என்பதற்கு வாய்ப்பே இல்லாத என்னை அப்படின்னு. அஜ்ஞானத்துக்கும் கூட ஆசிரியம் அல்லாமையாலே அதனால எனக்கு மறப்புங்கிறதே கிடையவே கிடையாது. மறப்பு தான் அஜ்ஞானம்னு வச்சிருக்காருங்க. அஜ்ஞானம் எனக்கு வரவே முடியாது, ஏன்னா ஞானம் வந்தாதானே பின்னாடி அந்த மறந்து போச்சுன்னு அப்படின்னு. அச்சித் கல்பனாய் அச்சேதன மாதிரி இருக்கேன் நான். அப்படிப்பட்ட என்னை தன்னாக்கி தனக்கு சமமான ஞானம், தனக்கு சமமான ஒரு குணம், அதாவது தோஷம் இல்லாமை அதெல்லாம் கொடுத்து என்னால் தன்னை உர, என்னால் தன்னை உர பல இன்கவி சொன்ன உதவிக்கே அப்படின்னு ஒரு இன்கவி. இந்த இன்கவினும் எல்லா பசத்திலும் சொல்லிட்டு வர மதுரமான கவிதைகள் என்பதாக அர்த்தம். ரொம்ப ரொம்ப மதுரமான கவிகள். உர அப்படின்னு கேட்டானா தன்னை தொடும்படியாக அப்படின்னு அர்த்தம். அதாவது உள்ளத்தை தொடும்படியான வார்த்தை அப்படின்னு சொல்றா இல்லையா. அந்த மாதிரி வெறும் சாதாரணமான வார்த்தை இல்லை. வார்த்தைன்னா இந்த காதல கேட்டு அந்த காதல போற மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தை இல்லை. அவருடைய ஹிருதய ஸ்பரிசி அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல ஹிருதயத்தை தொடும்படியான வார்த்தை அப்படின்னு. அந்த மாதிரியாக என்னால் தன்னை உர அப்படின்னா தன்னுடைய ஹிருதயத்தை ஸ்பரிசிக்கும்படியாக, உரன்னா தொடும்படியாக, தொடும்படியாக பல இன்கவி சொன்ன உதவி அப்படியா மதுரமான பல பாசுரங்களை சொன்ன இந்த திருவாய்மொழியை பாடின எம்பெருமான் பாடின இந்த மகோபகாரம். அந்த மகோபகாரத்துக்கே தெரத்துக்கே துப்பரவாம் திருமால் இன்சேன் இறப்பெதிர் காலம் பரிகிருமார்வனோ அப்படின்னு. எம்பெருமானுடைய ஒரு திறத்துக்கே துப்பரவாம் திரு அவனுடைய இந்த பிரகாரம் இருக்கே அந்த பிரகாரத்துக்கு துப்பரவாம்னா சாமர்த்தியமுடையவன் அப்படின்னு அர்த்தம். திறம்னா பிரகாரம், இந்த விதம், இந்த பிரகாரத்துக்கு சகல சாமர்த்தியம் உடையவன். பொதுவா திறம்னு சொல்லப்படினால சகல காரிய பிரகாரங்களுக்கும் அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறார். எல்லா காரியத்துக்கும் ஏற்ற சாமர்த்தியம் உடையவன், துப்பு உடையவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு காரியத்தை எம்பெருமான் நடத்திக்கணும்னு நினைச்சா அந்த நடத்தி கொள்வதற்கேற்ற சாமர்த்தியம் உடையவன், அப்படிப்பட்டவன் தான் என்னை கொண்டு இதை பாட வச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்ப திறத்துக்கு ஏனா பொருந்தும்படியான ஒரு காரியத்தை செய்யும் விதத்துக்கு பொருந்தும்படியான துப்பை உடைய திருமால் இன்சேர் இறப்பெதிர் காலம், அந்த திருமாலுடைய சீர் இருக்க திருக்கல்யாண குணங்கள், அதை அதுவும் இந்த கல்யாண குணத்தை இறப்பெதிர்காலம் பரிகளும் ஆர்வம், இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலமும் நாம வச்சுக்கணும், இங்க ரெண்டு காலம் சொல்லியிருந்தா கூட. அதனால இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூணு காலத்திலும் நாம் அதை பருகினாலும் அனுபவித்தாலும் ஆர்வனோ திருப்தனாகணும் அப்படின்னு, எத்தனை காலம் அனுபவித்தாலும் எனக்கு ஆறாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பாத்திரத்தில சொல்ற. இறத்துக்கே துப்புரவின், இறத்துக்கு ஏற்ற நர்த்தம், இறத்துக்கே துப்புரவாம் திருமாலின் சீர் இறப்பெதிர்காலம் பருகிலும் மாறணும். இந்த இடத்துல திருமால் அப்படின்னு போட்டிருக்காரு இல்லையா, அதனால அதை மறக்காம சாட்சா எதோ எப்படிலாம் சாதிக்கிறார் பார்ப்போம். பிராட்டியும் தானுமாக திருவாய்மொழி பாடின இம்மகோபகாரத்தை முன்பு சொன்ன சர்வ உபகரண யுக்தனாய்க்கொண்டு பூத பவிஷ்யத் வர்த்தமான காலம் எல்லாம் அனுபவித்தால்தான் ஆர்வனோ என்கிறார். என்னை திருவாய்மொழியை பாட வைத்தது வெறும் பெருமாள் இல்ல, பிராட்டியோட கூட இருந்து பெருமாள் என்னை பாட வைத்திருக்க, அதனால பிராட்டியும் தானுமாக திருவாய்மொழி பாடின இம்மகோபகாரத்தை. நான் போன பாசுரத்துல சொன்னது சர்வ உபகரணத்தோடு கூடி இருக்கணும், எல்லாருடைய உபகரணமும் எனக்கு வேணும்னார். இந்த பாசுரத்துல எல்லா காலமும் எனக்கு வேணும், அப்படியெல்லாம் எல்லா உபகரணத்தையும் கொண்டு எல்லா காலமும் அனுபவித்தாலும் ஆர்வனும் நான் ஆறி இருப்பனும் அப்படின்னு அர்த்தம். மரப்பிலா என்னை தன்னாக்கி என்னால் தன்னை உறப்பல என் கவி சொன்ன உதவிக்கே உதவிக்கை மாறு என் உயிரென்ன உற்றெண்ணில் அதுவும் அற்றாங்கு அவன் தன்னது என்னால் தன்னை பதவியை என் கவி பாடிய அப்பனுக்கு எதுவும் ஒன்றுமில்லை செய்வது இங்குமங்கே அப்படின்னு. அவன் எம்பெருமானுடைய மகோபகாரம் மகோபகாரம் அப்படின்னு சொல்றீர திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கார். மகோபகாரம்னா அந்த உபகாரத்துக்கு பதிலாக நீர் என்ன பண்ண போறீர், ஒரு உபகாரம் பண்ணா கிருதஸ் பிரதிகர்த்தவியம் ஏஷ தர்ம சனாதன, ஒரு உபகாரம் பண்ணா மறுபடியும் உபகாரம் பண்ணி ஆகணும், அது தர்மம் அது. அப்ப எம்பெருமான் பண்ண இந்த மகோபகாரத்துக்கு ஒரு கைமாறாக உதவி கைமாறு அப்படின்னு ஒண்ணு பண்ணணும் இல்லையோ, எம்பெருமான் பண்ண உதவி என்ன கேட்டா என்னை கொண்டு கவி பாடுவித்தான் அப்படின்னு உபகாரு. இதுக்கு கைமாறாக பிரத்யுபகாரமாக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என் உயிர் என்ன அப்படின்னு என்னுடைய ஆத்மா இருக்கொல்லையோ இதுதான் நான் சமர்ப்பிக்கிற பிரத்யுபகாரம் அப்படின்னு நான் இதை தான் சமர்ப்பேன். எம்பெருமானுக்கு நான் சமர்ப்பிக்கிறதுக்கு இது மகா உபகாரமா இருக்கிற அப்படின்னால இந்த பெருமாள் இந்த உபகாரம் பண்ணதுக்காக ஒரு ரெண்டு வாழ்ப்பழம் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னா இல்ல 2000 ரூபாய் போடுறேன்னா சொன்னா அதெல்லாம் போறாது, ஏன்னா எத்தனை காலம் அனுபவித்தாலும் தீராது அப்படின்னு இருக்கு, எல்லா உபகரணங்களாலும் இந்த குணத்தை அனுபவித்தாலும் தீராது அப்படின்னு இருக்கு. அதனால அப்படிப்பட்ட மகா குணமா இருக்கிற அப்படின்னால அந்த குணத்தோட எம்பெருமான் பண்ண அனுகிரகம் இது என்னை கொண்டு திருவாரூரை பாட வைத்தான் அப்படிங்கிறது. இந்த உபகாரத்துக்கு நான் வந்து என்னுடைய ஆத்மாவையே தான் சமர்ப்பிக்கணும், என்னையே சமர்ப்பிக்கணும், வேற எதுவும் செய்ய முடியாது என்னால அப்படின்னு ஆரம்பித்து என் உயிர் அப்படின்னாரு, என்னுடைய ஆத்மா அப்படின்னு அர்த்தம். என் உயிர் என்னும்படியாக உற்ற எண்ணில், உற்று எண்ணில், உற்றுன்னா ரொம்ப ஆழமாக எண்ணில் சிந்தித்து பார்த்தேன், ரொம்ப சிந்திச்சு பார்க்கிறார், ரொம்ப சிந்தித்து பார்த்து எம்பெருமானுக்கு என்ன கைமாறு பண்ணலாம் இந்த உபகாரத்துக்கு அப்படின்னா எந்த கைமாறு பண்ணாலும் தீராது, அதனால என்ன பண்ணலாம் பார்த்தானா என்னையே சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்த இது என்ன வேடிக்கையா இருக்கு, ஏன்னா இந்த ஆத்மாங்கிறது என்னுடையதே இல்லையா, அது அவனுடையது தானே, அவனுடையதே போய் அவனுக்கு சமர்ப்பிச்சுட்டு என்னுடையது நான் சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம், அதனால இதுவும் நம்மளாலே சமர்ப்பிக்க முடியாது அப்படின்னு ஆயிடுச்சு. அது அதாவது உதவி கைமாறு என் உயிரென்ன உற்றெண்ணில் அதுவும் மற்ற ஆங்கு அவன் தன்னது, அதுவும் ஆங்கு அவன் தன்னது, அதுவும் மற்ற அப்படின்னா அந்த ஆத்மாவை சேர்ந்து சரி வேற ஏதாவது சமர்ப்பிக்கலாமோ அப்படின்னா இது எல்லாமே இந்த ஆத்மாவை சேர்ந்த வஸ்துக்கள் மற்ற வஸ்துக்கள் என்ன இருக்கோ எல்லாமே அவனது, எல்லாமே அவனை சேர்ந்தது தானே, அவன் தன்னது, அவனை சேர்ந்தது தானே, அப்ப நம்ம எதை சமர்ப்பிப்பேன் அப்படின்னு அர்த்தம். இப்படி என்னை கொண்டு திருவாய்மொழி பாடுவி தருளின இம்மகோபகாரத்துக்கு கைமாறாக என் ஆத்மாவை அவனுக்கு அடிமையாக கொடுக்க வேண்டில் அதுவும் பண்டே அவனுக்கு அடிமையாதலால், அதுவும் முன்னாடியே அவனுக்கு அடிமைதானே, அவனுக்கு தாசன் தானே, அவனுடைய வஸ்து தானே, அப்ப இங்கும் அங்கும் இதுக்கு ஒரு கைமாறு செய்யல் ஆவதில்லை என்று அவனுடைய மகோபகாரத்தை அனுபவிக்கிறார். அப்ப இங்கும் அங்கும் அவனுக்கு நம்ம கைமுறாது எதுவும் செய்ய முடியாது, இங்க செய்ய முடியாது மாத்திரம் இல்லை, சீதை கொண்டு உலகம் போனாலும் செய்ய முடியாது. அங்க போய் ஆத்மா சமர்ப்பிக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே எம்பெருமானுடையது தானே இந்த ஆத்மாங்கிறது. அதனால என்னால் தன்னை பதவிய இன்கவி பாடிய அப்பனுக்கு பதவியன பொருந்த முடியாது பதவிசாக அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி பதவிய இன்கடி பாரு அப்பனுக்கு எதுவும் ஒன்றில்லை செய்வது இங்கும் அங்கே இங்கு ஆகட்டும் அங்கு ஆகட்டும் சேவை கொண்டல் ஆகத்தில் ஆகட்டும் அவனுக்கு எதுவும் ஒன்றுமில்லை செய்வது செய்வதற்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு. உதவி கைமாறு என் உயிரென்ன உற்றெண்ணில் உதவி கைமாறாக என்னுடைய உயிர் என்று நினைக்க உற்றெண்ணில்னு தீர்க்கமாக ஆலோசித்து பார்த்தால் அதுவும் மற்ற அங்கு அவன் தன்னது என்னால் தன்னை பதவியின் கவி பாடி அப்பனுக்கு அப்படிங்கிறார். அப்பன் ஒண்ணு சொல்ற அப்பன்னா உபகாரகன் அப்படின்னு அர்த்தம். என்னால் தன்னை இன்கவி பாடி அது எனக்கு பெருமையை சேர்த்து நான் கவி பாடினதாக ஆக்கி கொண்டு என் கைங்கருத்தை ஏற்றுக்கொண்டவனுக்கு இங்கும் அங்கும் ஒன்றுமில்லை செய்வது எதுவும் ஒன்றுமில்லை செய்வது இங்கும் அங்கே இங்க மாத்திரம் இல்ல திருநாட்டில போனாலும் செய்ய முடியாது. ஏன்னா இங்கதான் நமக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது ஞானம் இல்ல இங்க குறைவு. திருநாட்டில போனா சர்வஜனாய் அமல்யம் அப்ப அங்க போய் பண்ணலாமே அப்படின்னு கேட்டானா எங்க போனாலும் இதுக்கு பிரத்யுபகாரமாக பண்ண முடியாது அப்படின்னு. அதாவது வேடிக்கையா சொல்றார் இங்க சாட்சாத்தம் ஒரு விஷயம் சாதிக்கிறார். இங்க சங்குச்சித ஞானாயிருந்த பத்த தசையிலே பிரத்யுபகாரம் இல்லையாகிலும் முக்த தசையிலே உண்டாகலாமே என்ன அங்கும் இல்லை இங்கே கதாச்சித் பிராந்தி சம்பாவிதையாகையாலே ஏதேனும் ஒன்றை என்னதாக பிரமித்து பிரத்யுபகாரமாக கொடுக்க நினைத்தாலும் நினைக்கலாம் முக்த திசையிலே இப்படி நினைக்கவும் கூட அவகாசம் இல்லை என்று கருத்து அப்படின்னார். இங்கும் அங்கும்னு சொல்றாரோ இல்லையோ இங்கே இங்கே எம்பெருமானுக்கு பிரத்யுபகாரம் செய்ய முடியாதுங்கிறது வாஸ்தவம். மோட்சத்துல போனா செய்யலாமே அப்படின்னு கேட்டா இங்கேயாவது செய்யலாமோன்னு யோசிக்கலாம் அங்க அதுவும் முடியாது அப்படிங்கிற. அதாவது என்ன கேட்டா ஏன் எம்பெருமானுக்கு ஆத்மாவை கொடுக்க முடியலன்னா ஏற்கனவே ஆத்மா அவனுடையதா இருக்கு. சரி வேற ஏதாவது வஸ்துவ கொடுக்கலாம்னா எது ஆனாலுமே அவனுடைய வஸ்து தானே அப்ப நம்முடையதுன்னு எதுவுமே கிடையாது. அதனால எந்த உபகாரமே செய்ய முடியாமல் அவனுக்கு சமர்ப்பிக்க முடியாமல் அப்படிங்கறதாக இருக்கு. எல்லாமே எப்படி இருக்கும் இல்லையோ அப்ப சொல்ற இங்க இருக்கச்சியாவது சில சமயம் திடீர்னு பிரமம் வரும் நம்முடையது நம்ம நினைச்சிடுவோம் நம்ம கொடுப்போம் இது நடக்கும். ஆனா முக்தி திசையில அந்த பிரமமே வராது. ஏன்னு கேட்டா அங்க நல்ல ஞானம் வந்துடுறபடினால பிரமமே இல்லாதபடினால அப்ப அங்க கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது இங்கே கதாச்சி பிராந்தி சம்பாவித ஆகையாலே ஏதேனும் ஒன்றை என்னதாக பிரமித்து இங்கே பிரம்மம் வரப்படினாலும் ஏதாவது ஒண்ணு எம்பெருமானுடையது போய் என்னுடையது அப்படின்னு நினைச்சு நான் திடீர்னு எதையாவது கொடுப்பேன்னு சொல்லலாம். ஆனா அங்க அதுக்கு பிரசக்தியே கிடையாது அதனால எதுவும் கொடுக்க முடியாது. உதவி கைமாறு என் உயிரென்ன உற்றெண்ணில் அதுவும் மற்றாங்கு அவன் தன்னது என்னால் தன்னை பதவியை இன்கவி பாடிய அப்பனுக்கு எதுவும் ஒன்றில்லை செய்வது இங்கும் அங்கே இங்கும் அங்கும் எந்த உபகாரமுமே செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம். பிரத்யுபகாரமாக செய்ய நினைத்தவமானால் அது நடக்காது அப்படின்னு இந்த பாட்டினுடைய சாரம். அப்ப அப்படியானா எல்லாம் எம்பெருமானுடையதானே அப்ப சரணாகதி பண்ண முடியாதா அப்படின்னு கேட்க வேண்டாம். இது சரணாகதி விஷயமாக வந்த பாசனம் இல்லை. இந்த மாதிரி பாசனங்கள் முன்னாடி நிறைய வந்திருக்கு. அங்கெல்லாமும் சாக்ஷாத் சுவாமி இந்த விஷயத்த ஸ்பஷ்டமா சொல்லியிருக்காரு அதனால்தான் இப்ப ஞாபகம் கொடுத்தேன். இப்ப வந்து பிரத்யுபகாரமாக சமர்ப்பிக்கும் போது எதை சமர்ப்பிப்பது அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. அப்ப வந்து ஆத்மாவை சமர்ப்பிப்பது அப்படின்னு வந்தா அது முடியாது. ஏன்னு கேட்டா அது அவனுடைய தானே அவனுடைய ஆத்மாவை எப்படி சமர்ப்பிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதனால சமர்ப்பிக்க முடியாது அப்படிங்கிற நிலை வந்துடும். ஆனா சரணாகதியில எப்படி அப்படின்னு கேட்டானா இந்த ஆத்மா அவனுடையது தான் சமர்ப்பித்தல்னா என்னன்னு கேட்டா அவனுடைய ஆத்மாவை என்னுடையதா நான் நினைச்சிட்டு இருந்தேன் இது என்னுடையது இல்லை அவனுடையது தான் அப்படின்னு பண்றது அதுதான் சமர்ப்பித்தல் அப்படிங்கிறது. சோரோப்பு நீத்த நிஜ நூப்புறவத்து அப்படின்னு சொல்றாரு இல்லையா. திருடன் களவு கொண்டு போன பொருளை திருப்பி கொடுக்கறான் இல்லையா அந்த மாதிரியாக களவு கொண்ட பொருளை திருப்பி கொடுப்பது போலதான் அங்க ஆத்மாவை சமர்ப்பித்தல் அப்படிங்கிறது. அதனால அந்த விஷயம் வேற இது விஷயம் வேறன்னு அழகா சொல்லியிருக்காரு. அடுத்தது கடைசி பாசுரம் பலஸ்ருத்தியான பாசுரம். இங்கும் அங்கும் திருமால் அன்று இன்மை கண்டு அங்கனே வன் குருகூர் சடகோபன் இங்கனே சொன்ன ஓராயிரத்தி பத்தும் எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்குமே அப்படின்னு. இங்கும் அங்கும் அப்படின்னா இங்கேயும் அங்கும்னா இங்கேனா உபாய தசையில அங்க அப்படின்னா பிராப்திய நிலையிலே அப்படின்னு. இந்த உபாய திசையிலும் சரி பிராப்திய நிலையிலும் சரி திருமால் அன்றி ரெண்டுமே திருமால் தவிர வேற யாருமே கிடையாது. நமக்கு திருமால் தான் உபாயம், அதாவது சிவபதியான எம்பெருமான் தான் நமக்கு ரக்ஷகன், அது மாதிரி சிவபதியான எம்பெருமான் தான் நமக்கு போக்யன் அப்படின்னு இந்த ரெண்டையும் நாம் அனுபவித்து அங்கனே சொன்ன அங்கனே வஞ்சுகுருகூர் சடோபன் அதே ரீதியிலே, அதாவது எம்பெருமானியே இங்கும் அங்கும் ஒரே கதியாக கண்டு இருக்கக்கூடிய வன்குருகூர் சடகோபன் இங்கனே சொன்ன 1010 இருக்குள்ளோ திருவாய்மொழி பாடுவித்தான் அப்படின்னு அதை பற்றி சொன்ன 1010 எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்கமே, எந்த விதத்திலே சொன்னாலும் சௌக்கியமாக இன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு. பிள்ளான்வரி சிவப்பதி ஆனவன் அல்லது உபகாரகர் இல்லை என்னும் இடத்தை அனுசந்தித்து அந்த பாவ யுக்தரான ஆழ்வார் தம்மை திருவாய்மொழி பாடுவித்தரன இந்த மகோபகாரத்தை சொன்ன இத்திருவாய்மொழி எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்கும் என்கிறார் அப்படின்னு. சிவப்பதி ஆனவன் அல்லது வேறு உபகாரம் இல்லை உபகாரகர் இல்லை அப்படின்னா திருமாலின்றி இன்மை கண்டுன்னு சொன்னார்கள். சிவப்பதி தான் உபகாரகர் இங்கும் அங்கும் அப்படின்னு சொன்னபடினால ஆச்சரிய திசையிலும் பல திசையிலும் அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருப்பேன். அப்புறம் அங்கனே சொன்ன ஓரால் திருமால் அன்றி இன்மை கண்டு, திருமால் தவிர வேற யாரும் ஆசிரியனும் ஆசிரிக்க வேண்டியது கிடையாது, பலமும் வேற யாரும் கிடையாது, அங்கனேனா அதே பிரகாரத்திலேயே அப்படின்னு அர்த்தம். அதாவது திருமாலை எம்பெருமானை தவிர வேற உபாய உபயம் கிடையாது என்கிற அதே எண்ணத்தோடனே முதல்ல கண்டுனா அதை புரிந்து கொண்டுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த எண்ணம் மாறாமல் அந்த எண்ணத்தை அப்படியே வைத்துக் கொண்டு அந்த பாவத்தோட வன்குருகூர் சடகோபன் சொன்னான். அதனால்தான் அந்த பாவ யுக்தரான ஆழ்வார் அப்படின்னு. இங்கனே சொன்ன 1010 இப்படி சொன்னது அப்படின்னா திருவாய்மொழி பாடுவித்தருளின் மகா உபகாரத்தை சொன்ன 10 அப்படின்னு. இந்த விதத்திலே முன்னாடி சொன்ன மாதிரியாக அப்படின்னு அர்த்தம். இதுல சாட்சாத் ஒரு விஷயம் சாதிக்கிற ஆச்சாரியன் உபதேசிக்கிற சமயத்திலே செவ்வையாயிருந்து புறம் போனால் அன்னிதாவாய் போரிகிற நம்மை போல் என்றிருக்கே ஸ்ரீசகனே சர்வதா ரக்ஷகன் என்கிற பாவம் ஒரு காலும் மாறாதவரான என்றபடி இங்கும் அங்கும் திருமாலன்றி என்னை கண்டு அங்கனே வன்குருகூர் சடகோபன் இருக்கோ அங்கனேங்கிறதுக்கு அர்த்தம் சாதிக்கிறார். அதாவது நாமெல்லாம் எப்படி இருக்கோம் கேட்டானா படிக்கச்ச ஒரு மாதிரி இருக்கும், ஆனா படிச்சுட்டு வெளியில போன போற வேற மாதிரி ஆயிடும், அங்கனே இருக்கிறது இல்ல. படிக்கச்சே எம்பெருமான் தான் சகலமும் அப்படிங்கறதெல்லாம் புரியுது, ஆனா காலக்ஷேபங்கள்லாம் முடிஞ்சிட்டு வெளியில போகச்ச நம்ம பாவம் அப்படியே மாறி போயிடுறது. அப்ப சரீர சிந்தை எல்லாம் பெருசா வந்துடுறதே தவிர காலக்ஷேபத்துல இருந்த சிந்தைங்கிறது கொஞ்சம் காணாது போயிடுறது. ஆனால் அதே சிந்தையே கொண்டு அப்படிங்கிற அர்த்தத்துல அங்கனே அப்படின்னு அர்த்தம். வன்குருகூர் சடகோபன் இங்கனே சொன்ன அப்படின்னா இங்கனேனா இப்படி பிரத்யுபகாரம் இல்லாதபடி என்னை கொண்டு திருவாய்மொழி பாடுவித்த அப்படின்னு அர்த்தம். பாடுவித்த அந்த குணத்தை பற்றிய 1010. அப்ப இங்கனே சொன்னாங்கிறது இந்த 1000 சேர்க்கக்கூடாது, 10 சேர்க்கணும். இந்த விதமாக இந்த மகோபகாரத்தை சொன்ன 10 பாசுரங்கள் எங்கனே சொல்லினும் இன்பம் எப்படி சொன்னாலும் இது ஆனந்தமா இருக்கும் அர்த்தம். எப்படி சொன்னாலும் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா பாவபந்தத்தோடே ஆதல், பாவபந்தம் அன்றிக்கே ஆதல், ஏதேனும் ஒரு பிரகாரம் சொல்லிலும் அர்த்தம் புரிஞ்சுட்டு சொல்லாலும் சரி புரியாம சொன்னாலும் சரி இல்ல பாவங்கள்லாம் தெரிஞ்சுட்டு தெரிஞ்சா சொன்னாலும் சரி பாவங்கள்லாம் எதுவுமே இல்லைன்னு சொன்னாலும் சரி எப்படி ஆனாலும் இந்த திருவாய்மொழி ஆனது இன்பம் பயக்கும் ஆனந்தத்தை உண்டாக்கும் அப்படின்னு அர்த்தம். சொல்லும் போது இருக்கக்கூடிய ஆனந்தம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் மோட்ச ஆனந்தத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது வரை இதுக்கு அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னு. அதாவது சடகோபனுடைய பாசுரங்களை கற்றவர்கள் என்றதே ஈஸ்வரன் இவர்களை கடாட்சிப்பது, ஆதலால் இவர்களுடைய பாவபந்த சதசத்பாவங்கள் இரண்டும் பிரயோஜகங்கள்லை என்று கருத்து அப்படின்னார். ஆனா எம்பெருமான் கிட்ட பாவத்தோட இருந்தாதானே எம்பெருமானுடைய அனுகிரகங்கிறது கிடைக்கும். எது சொன்னாலுமே சரி பாவகிரகி ஜனார்தனா அப்படின்னு தானே சொல்றார், பாவத்தை தான் எடுத்துக்கொள்வான் வஸ்துவை பார்க்க மாட்டான் அப்படின்னு தானே சொல்றது. இப்ப நல்ல பாவத்தோட சமர்ப்பிச்சாதானே எதுவானாலுமே அதுக்கு தனி சிறப்பு அப்படின்னு உண்டு. அப்படி இருக்க பாவம் இல்லாமல் சொன்னா கூட எம்பெருமானுடைய கடாட்சம் கிடைக்கும், எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்குமே அப்படின்னு பாவத்தோடு சொன்னாலும் பாவம் இல்லாட்டாலும் சொல்லும் சொன்னாலும் பகவத் அனுபவத்தை பகவான் அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு சொன்னாரு. அது எப்படி எம்பெருமானுக்கு பாவம் தான் முக்கியம் பதார்த்தம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றாளே அப்படின்னா அப்படி இல்லை. இந்த திருவாய்மொழி விஷயத்துல விஷயம் வேறங்கிற ஏன்னு கேட்டா ஒருத்தன் திருவாய்மொழி சொல்லிட்டு போறான் வச்சுக்கோங்க பெருமாள் கிட்ட, அப்ப பெருமாள் வந்து சடகோபன், அதாவது வன்குருகூர் சடகோபன் ஆழ்வார் அருளி செய்த பாசுரத்தை இவன் சொல்றாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அனுகிரம் பண்ற. மற்ற தர்மங்கள் மாதிரி கிடையாது. மற்ற உபாயங்கள்லாம் நம்ம பாவத்தோட சமர்ப்பிக்கிறானா பாவம் இல்லாம சமர்ப்பிக்கிறானா அப்படி இப்படி பார்த்துட்டு இருப்பேன். நான் திருவாய்மை சொல்லி வச்சா ஆழ்வார் பாட்டை இவன் சொல்றான் இல்லையா, அதுவே எம்பெருமானுக்கு போறும். ஐயோ ஆழ்வார் பாட்டை இவன் சொல்லிட்டு வரானே அப்படின்னு அதுலயே சந்தோஷப்படுவானா. அஸ்மாதிசாம் அபகிருதோ சிரதீக்ஷிதானாம் அன்னஹாய தேவி தயதே யதசோ முகுந்தா தன்னிச்சிதம் நியமித ஸ்தவ மௌலி தாம்னா தந்திரி நினாத மதுரைச்ச கிராம் நிகும்பைஹி. அந்த இத சுவாமி தேசிகன் சொல்ற, எங்களுக்கெல்லாம் எம்பெருமான் அனுகிரகம் பண்றான்னா அதுக்கு ஒரே காரணம் தான். என்ன கேட்ட, சூடி கொடுத்த நாச்சியாருடைய திருப்பாவே நாங்க சொல்லிட்டு போறோம், வேற ஒண்ணும் கிடையாது. தந்திரி நினாத மதுரைச்ச கிராம் நிகும்பி, மதுரமான திருப்பாவை பாசுரம் இருக்கு. அப்ப ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாசுரத்தை சொல்லிட்டு போறோங்கிற ஒரே காரணத்துக்காக எம்பெருமான் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணிடுறாங்க. அந்த திருப்பாவைக்கு அர்த்தம் தெரிஞ்சு சொல்றானா, அது பாவத்தோட சொல்றானா அப்படிங்கறதெல்லாம் எம்பெருமானுக்கு ரெண்டாவது பட்சம். அதெல்லாம் பாவத்தோட சமர்ப்பிச்சா எம்பெருமான் விசேஷமா ஏத்துப்பான் அப்படிங்கறதெல்லாம் மற்ற விஷயத்துல. இங்க வந்து இவர்கள் சொன்னதை ஆழ்வாரோ நம்மாழ்வாரோ ஆண்டாளோ சொல்றதை சொல்லிட்டு வரான் அப்படிங்கறது எம்பெருமானுக்கு ரொம்ப இஷ்டமா அப்படின்னு அர்த்தம். சடோபனுடைய பாசுரங்களை கற்றவர்கள் என்று இதே ஈஸ்வரன் இவர்களை கடாட்சிப்பது அப்படின்னு அர்த்தம். ஆக இன்பம் பயக்கும்னா அப்பொழுதே இன்பம் பயக்கும்னு அர்த்தம் மாத்திரம் இல்லாமல் மோக்ஷ ஆனந்தத்தையும் கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். சுவாமித்வாச்சரியவாதபிஜ கருணையா தத்தவாக் ஜிம்பணத்வாது உஜ்ஜீவா பாதகத்வாது கடித கடனா சக்தி வைகுண்ட யோகாது சுத்த சுவாந்தத்வ சக்ராயுத ஜலதிஜிதா வல்லபத்வாத் பிதிருத்வாது ஸ்வே ஸ்தோத்ரே விஷ்ணுர் அப்ரத்யுபகிருதி விஷயே சுவான் யுனக்தி தியகாயது அப்படின்னு பார்த்தாரு. இப்ப இந்த பாசனங்கள்ல பார்த்தோம்னா சுத்த சுவாந்தத்வங்கிறது எடுத்து சக்ராயுத ஜலதிஜுதா வல்லபத்வாத் சக்ராயுதம் இருக்கு. ஆர்வனோ ஆழியங்கை எம்பிரான் புகழ் அப்படின்னு ஆழி அங்கை திருவாயினாலே அழகாய அழகான திருக்கையை உடையவன் எம்பிரான்னா எனக்கு உபகாரம் நடத்தும், இப்படிப்பட்ட அழகை காமித்து எனக்கு திருவாமியை பாடும் போது எனக்கு பெரிய உபகாரம் பண்ணியிருக்கான், என்ன அந்த அழகை என்னால பாட முடியறது அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம். அப்படிப்பட்ட திருவாமியை பாடுவதற்காக ஏற்ற திவ்ய திருமேனியை உடையவன் அப்படின்னு அர்த்தம். சக்கர ஆயுதா அதுக்கப்புறம் ஜலதிசுதா வல்லபத்வாது ஜலதிசுதா அப்படின்னா சமுத்திர குமாரியாக அவதாரம் பண்ண பிராட்டியார் அவருடைய வல்லபராக திருமால் அப்படின்னு சொன்னபடினால இதை பாடுவித்தவன் மொத்தம் திருமால் தானே தவிர வெறும் மால் கிடையாது, பிராட்டியாரோடு கூட பெருமான் பாட வைத்திருக்கான் அப்படின்னு சொல்லாம். பித்ருத்வாத்து அப்படின்னு அடுத்த பாசத்துல பதவியின் கவி பாடி அப்பனுக்கு அப்படின்னு அப்பனுக்குன்னு ஒரு பதம் போட்டிருக்கார். அப்படின்னா பிதான்னு அர்த்தம் அப்பனா இல்லையா, அது எப்படின்னு கேட்டான்னு உபகாரகன் ஆனபடினாலதான் பரம உபகாரகன். பிதா எப்படி உபகாரம் பண்றவரோ வேண்டியதெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி என்னை திருவாமையை பாடுவதற்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து உபகாரம் பண்றார் அப்படிங்கிறபடினால பித்ருத்வாது ஸ்வே ஸ்தோத்ரே விஷ்ணு அப்ரத்யுபகிருதி விஷயே ஸ்வான் யுனக்தி தியகாயது தன்னுடைய ஸ்தோத்திரத்திலே விஷ்ணுவானவர் தன்னுடைய பக்தர்களை ஈடுபடுத்துகிறார். அப்ரத்யுபகிருதி விஷயே இதுக்கு பிரத்யுபகாரம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு மொத்தத்தையும் சாரத்தையும் சுருக்கம் ஒரே பதத்துல சொல்றாரு இங்க. அதாவது அனன்ய பிரயோஜனமாக வேற பிரயோஜனம் எதுவும் இல்லாமல் அப்படின்னு பாட வைக்கிறான் அப்படின்னு ஒரு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு பிரத்யுபகாரம் எம்பெருமானை குறிச்சு பாடி வைக்கிற அந்த உபகாரம் இருக்கும் இல்லையோ அதுக்கு பிரத்யுபகாரமாக நாம் எதுவும் பண்ண முடியாது என்னும்படியான எம்பெருமானுடைய அந்த உயர்ந்த குணத்தையும் ஆழ்வார் அனுபவிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஆச்சரியமான திருவாய்மொழி அருளி செய்ததை பத்தி சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமானே இதை அருளை செய்தான் என்பதாக அனுசந்திக்கிற பாசுரங்களை பார்த்தோம். இப்போ இது வந்து சகஜமாக சுவாமி தேசிகன் கிருதிகள்லயும் பல இடத்துல வரும். வெள்ளை பரிமுகர் அப்படின்னு அது வந்தது, வக்தா ஸ்ரோதா வசன விஷயா பிரியதாம் வாசுதேவா அப்படின்னு வரும் சங்கல்ப சூரிய உதயத்துல. இந்த சங்கல்ப சூரிய உதய நாடகம்ங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இல்லையா. அதுல கடைசியில சாதிக்கிறார் வக்தா அப்படின்னா இந்த நாடகத்தை பண்ணவர் யாருன்னா எம்பெருமான் தான். ஸ்ரோதா அப்படின்னா கேட்கறவர் அவர் தான். வச்சன விஷயா அப்படின்னு கேட்டா யார பத்தி இருக்குன்னு கேட்டா தன்னை பத்தி தான், அவனே அவனே என்னை கொண்டு தன்னை பற்றி பாடிக்கொண்டான் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரியாக அங்கீகுருவன் கலுஷதியோ நித்தியம் அத்யாத்ம வித்யாம் ஆத்யோ தர்மஸ்பிருசது வசுதாம் ஆசிஷ பாரவர்த்தி தேவஸ்ரீமான் நிரவதி தயா சிந்து அஸ்மின் பிரபந்தே வக்தா ஸ்ரோதா வச்சன விஷய பிரியதாம் வாசுதேவா. இந்த பிரபந்தத்திலே இந்த அதாவது இந்த சங்கல்ப சூரிய நாடகத்திலே அப்படின்னு அங்கீகுருவன் கலுஷதியோ நித்தியம் அத்யாத்ம வித்யாம். அத்தியாத்ம வித்யான வேதாந்த வித்யா படிக்கிறா நிறைய பேர், காலக்ஷேபங்கள்லாம் பண்றா, ஆனா மனசு முழுக்க கலுஷமா இருக்கு. அங்கீகுருவந்து அகலுஷதியா, மாத்தி சொல்லிட்டேன், கலுஷதியா இல்ல, அங்கீகுருவந்து அகலுஷதியா நித்தியம் அத்யாத்ம வித்யாம். அகலுஷதியான தோஷம் இல்லாத மனசை உடையவர்கள் ஆத்ம ஜானத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அர்த்தம் ஆத்யோ தர்ம ஸ்பிருஷது அப்படின்னு கிருத்தயுகத்தினுடைய தர்மங்கள் எல்லாம் இங்கே நன்றாக பிரகாசிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது. அப்போ இந்த சங்கல்ப சூரிய நாடகத்தினாலே பிரியதாம் வாசுதேவஹான்னு பகவான் பிரியதாம் வாசுதேவா அப்படின்னு வைக்கான சாகமத்தில் அடிக்கடி வரும். அப்படிப்பட்ட எம்பெருமானை பத்தி சொல்லும்போது வக்தா அப்படின்னு சொல்ற, எம்பெருமான் தான் இந்த நாடகத்தை பண்ணதே அவன் தான் அப்படின்னு சொல்ற. இந்த மாதிரியாக பல இடங்களில் இதை அனுபவிக்கிறேன். அடுத்த திருவாயம்பொழி இந்த பத்திர கடைசி திருவாயம்பொழி ஏழாம் பத்திரே இன்பம் பயக்க எழிர் மலரும் மாதரும் தானும் இவ்வேழுலகை இன்பம் பயக்க இனிதுடன் வீற்றிருந்து ஆழ்கின்ற எங்கள் பிரான் அன்புற்றமர்ந்துரைகின்ற அனுபயில் சூழ் திருவாரன் விளை அன்புற்றமர்ந்து வளம் செய்து கைதொழும் நாள்களுமாகுங்குலோ அப்படின்னு திருவாரன் விளை பாசுரத்தை நாம் அனுபவிக்கும். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.